பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, ஓ தோளுக்காத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.